சொல்லும்போது தான் சம்ஸ்கிருத பதங்கள் பிடிச்சு தப்பு நம்ம என்ன தெரிஞ்சு போனோம், நம்ம காதுக்கே சில பதங்கள் தப்பாவிடும். அது அடுத்த தடவை அந்த அனுசந்தானம் பண்ணும்போது நம்ம திருப்பி பண்ணிக்கொள்றதுக்கு சௌரியமா இருக்கும் சொல்றதான் பெரியவா வந்து வாய் விட்டு செவிடா ஸ்ரீமத் ராமாயணமும் சரி பாகவதமும் சரி பாதுகாசகஸ்திரமும் சரி ரகசத்ரிய சாரம் பந்திகளும் சரி வாயை விட்டு செவிச்சாலே பெருமாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றான்றது பெரியவாரோட சத்தியமான வார்த்தைகள் எல்லாமே. நிறைய தடவை நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். அடியன் ரொம்ப சின்னவன் எவ்வளோ பெரியவாள்ல நித்தியானுசந்தானத்துல இந்த சீபாஷ்யத்தை வச்சிருந்தா அப்படிப்பட்ட பொக்கிஷமான ஒரு வஸ்துவை நம்ம சம்பிரதாய தரிசனத்தை நமக்கு சுவாமி தேசிகன் வந்து கடினமான பாஷையிலேருந்து மொழிபெயர்த்து சுலபமான தமிழ் பாஷையிலே அழகா ஒரு கிளிக்கு கோவைப்படம் கொடுப்பது போலே கொடுத்திருக்க நம்ம ஆச்சாரிய புருஷன். இதுக்கு நம்ம தேசிகனுக்கு தன்யவாதங்கள் முதல்ல தெரிவிச்சுக்கணும். இப்படியானது இந்த அதீர்மார்க்கத்திலே சீபாஷ்யம் நமக்கு அனுகிரகம் செய்யப்பட்டது. நேற்றை பர்யந்தம் அது சமாப்தமாயிடுத்து. இன்றைய தினம் அடுத்தது இந்த பேரருளானுடைய திருவேணியை பிரம்மா அனுபவிச்சு பேச போறார். திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்றும் முதல் அனைத்தும் தோன்ற தன்னுடைய சூரியர் தன் அடிக்கீழ் வாழ அப்படின்னார். திருமகள் மண்மகள் நீளை முதலா ஸ்ரீதேவி பூதேவி நீலா பிராட்டி இவா எல்லாரும் வைகுண்டத்தை பரமதநாதன்லயே ஆதிசேஷக பரலிங்கத்துல எழுதியிருக்கதா அப்படியே பிரம்மா சொல்றீங்க. அவன் தான் தேவ பெருமாளா வந்திருக்கான்னு சாய்க்கிற. தன் உடனே திகழ்ந்து நிற்கன்னா அவ எப்பயுமே பிரிய மாட்டா பெருமாள் அப்படின்னு. இது வரதன் விஷயமான பாசுரம். இந்த இடத்துல இங்க அர்ச்சையிலே எத்தனை தெய்வமா வரதனுக்கு அப்படின்னா ஸ்ரீ பிராட்டி பூ பிராட்டி திருமாவளிடத்துல பக்கத்திலே உற்சவமூர்த்தி பக்கத்தை எழுதியிருக்கா. தனி கோயில் நாச்சியராக பெருந்தேவி தாயா ஜெகன் மாதா எஸ்யாம் எஸ்யாம் திசைவிகரதே தேவதிஷ்டி ததியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகா அன்பதே சம்பதோகாஹான்னு சொல்ற மாதிரி அந்த பிராட்டி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணும்னு மனசுல நினைச்சு கண்ணை திருப்பத்துக்கு முன்னாடி கண் திருஷ்டியானது போய் அவளுக்கு பிராட்டி நினைச்சு அனுகிரகத்தை பண்ணிட்டு வந்துடும் சுவாமி தேசிகன் ஸ்ரீசுவிதில சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காருண்ய மாதா மூன்றாவது தாயா ஸ்ரீதேவி பூதேவி. அடுத்தது இந்த தனிக்கோயில் நாச்சியாரான பெருந்தேவி தாயார். அடுத்தது எல்லாருக்கும் தெரியும் ஒரு தமிழ் வேதம் உபனிஷத் சாரத்தை நமக்கெல்லாம் நாராயணன் பரதேவதை அப்படின்னு சொல்லி உமக்கே நான் ஆட்சைவோம் என்று சொல்லப்பட்டதான கோதாதேவியான ஸ்ரீ ஆண்டாள் நாலு பிராட்டி ஆச்சு. அப்புறம் கச்சியிலே வந்து மலையாள நாச்சியான ஒரு தேவி இருக்கா. ஆக மொத்தம் அஞ்சு பிராட்டி வரதனுக்கு. இங்க பிரம்மா சொன்னது மூணு பிராட்டி வரவதநாதன் திருக்கோலத்தை சாய்கிறாருங்க. இப்போ திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவியரும் தன் உடனே திகழ்ந்து நிற்கன்னா ரொம்ப அற்புதமா நிக்கிறாய்வா எல்லாரும். தருமம் இருமூன்றும் முதல் அனைத்தும் தோன்ற தருமம் இருமூன்றும் ஆறு விஷயங்கள் மூணு இன்ட்டு டூ இல்ல டூ இன்ட்டு த்ரீனா ஷார்ட் குண்யம் ஊர்த்தின் ஒரு பெருமாளுக்கு ஞானபல ஐஸ்வர வீரசக்தி தேஜஸ். இது வந்து ஞான சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்தான ஆறு குணங்கள் பெருமாளுக்கு. இதுதான் பேஸ் குணம் பெருமாள திவ்யாத்ம சுரூபத்து. இந்த குணம் தான் இருக்கு. சரி சுவாமி, இந்த சௌசீல்யம் சௌலபியம் காருண்யம் தயை கோபம் இதெல்லாம் எங்கேருந்து வருது பெருமாளுக்கு அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு குணத்தையும் பிரிச்சா அது ஒன்னொன்னு லட்சக்கணக்கில் குணமா மாறுறது. இந்த ஆறுமே ஆறு கோடி குணங்களா மாறும். ஆறு கோடி குணம்னு ஒரு வார்த்தை தான், அது எத்தனையோ நம்மளால முடியாது. தேசிகன் நூறு குணங்கள் சொன்னார் இந்த இதுக்கு பிரணவத்துக்கு சொன்னார். மீதி அவங்க ஆச்சாரிகளுக்கு ரகசத்தை சாதக்கிறார். இந்த மாதிரி குணங்களை சொல்லினால் தொடர்ச்சினியும் சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது அப்படின்ற திருமஷ்யான் அப்படி தோன்றுகின்ற சோதினி. சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லறேன்னா உன் குணத்தை பேசுவது அவன் குணத்தை பற்றி பேசுவது அவனாலே முடியாதுன்னு அழகா சொன்னார். அவன் குணத்தை பற்றி பேசுவது அவனாலே தனக்கும் தன் தன்மை அறிவறியானை தடங்கடல் பள்ளியம்மானை சுவாமி நம்மாழ்வார் வாக்கு திருவாய்மொழியில். தனக்கும் தன் தன்மை அவன் இவ்வளவுதான் அனுகிரகம் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது. ஒரு 10 கோடி கொடுறான்னா போற புகழ் 1000 கோடி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு தயாம் கருணாமூர்த்தி பெருமாள். அப்ப தர்மம் இது மூன்றும் இதுல குணங்கள்ல என்ன வருது, பிரிஞ்சு 6 குணத்துல இருந்து எல்லாம் ஷார்ட் குணத்துல இருந்து எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போய் எல்லாம் அவரிடத்து இல்லாத குணங்கள் இல்லை. ஆனா இவ்வளவு குணங்கள் தான் இருக்குன்னு நம்மளால வரையறுத்து சொல்ல முடியாது. நமக்கு நாக்குல சக்தி கிடையாது. 1000 இந்த ஜிக்வா நாக்கு கொண்டதான் ஆதிசேஷனாலையும் அவனுடைய பெருமையை பேச முடியாது. அப்ப நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு சொல்லுங்க. தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ்வாழன்னா நித்தமுத்தா கோட்டியிலே இருக்கக்கூடியதான 30 நித்த சூரியர்களும் தேவர்களும் அவன் திருவடி கீழு சதாபஷ்யந்த சூரேகா என்று அவனை சேவித்து கைக்கிரியம் பண்ணிட்டு இருக்கா. தன் அடிக்கீழ் வாழ அப்படின்னு அந்த வாழ்க்கையை பெருமாள் கொடுக்கிறேன். அருமரசேர் அளவில்லா அவனி என் கண் அப்படின்னு. அருமரசேர், அருமறைனா நமக்கு அந்த சதுர்வேதம் அற்புதமான மறைகள் எல்லாம். சேர் அளவில்லா அவனியின் கண் அரவணமேல் வீற்றிருப்பான். அப்படிப்பட்ட வேத புருஷன் இந்த திருவனந்தாழ்வாடு திருப்பள்ளியிலே எம்பெருமான் வீற்றிருந்து தன்னுடைய கடாட்சத்தால சகல் லோகத்தையும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், ரட்சிக்கின்று இருக்கான். அப்பேற்பட்டவன் இன்று இந்த யஜ்ஞத்திலே வந்து வெளிப்பட்டு அத்தீரியிலே கண்ணார கண்டு கழித்து அதனாலே என் கருமணியை கரு இருமையில் கண்டேன், கடிவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனா என் பாவங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியாம போச்சு. ஏன்னா பெருமாள் எனக்கு சேவை கொடுத்துட்டான்னு பிரம்மா சந்தோஷிச்ச. அதனால அவன் திருமேனிய வர்ணனைய பிரம்மா இந்த பாதகத்தை சொல்ற. இப்படியாகிய அந்த பிரம்மா பெருமாளை வர்ணிச்சுன்னு வர, அதாவது அது ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு. அந்த அயமேத வேள்வியிலிருந்து எந்த பிரம்மத்தை நோக்கி இவர் வந்து அந்த வேள்விய பண்ணாரோ அவரே நமக்கு வந்து ஆர்வத்துக்கு தேரன்னு புலங்காகிதம். இதுக்கு வந்து அந்த பிரம்மா வந்து எந்த கைவாரம் பெருமாளுக்கு பண்ண முடியாது. அடுத்து ஒரு பெரிய பாசுரம், அதுல என்ன சாகிறேன்னா, அத்தீரி பேரர்களான பிராட்டியருடனே ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக காட்சி தர. ஏன்னா பெருமாள் ஓர் ஆண் அன்னமாகவும் 2 கடையாகிய பெண் அன்னமாகவும் 2 பேரும் கூடியிருந்து ஒரு பெரிய ரத்ன விலை போல 2 பக்கம் நீர் அருவிகளோட பெரிய நீரையோட சேர்ந்து ஆண் யானை பெண் யானை எப்படி கூடி குலாவுமோ அதை போல இருந்தும் சூரிய சந்த சோபையோடு இவா திகழ்ந்துருக்கா. ஒரு மரத்துல வந்து 2 கொடிகள் எப்படி சுத்திட்டு போகுமோ அதை போல இந்த குருடனாகிய தேவ பெருமாளை பிராட்டிமார்கள் வந்து அவனை வந்து எப்பயுமே ஆசிரிச்சிருக்கா. தர்மமான தர்மம் என்று சொல்லப்பட்ட வேதங்கள் எல்லாம் சூக்ஷமமான ஸ்ருதிகளோடும் எம்பெருமான் திருவடியை போற்றிட்டு இருக்கிறது என்றது வந்து அவனுடைய கல்யாண குணங்களையும் அவன் தேவிமாரோடும் இருக்கும் ஸ்திதியையும் ஒரு பெரிய பாசுரமா. பெடையிரண்டை ஒரணமடைந்து பிரிந்திடாவக பேசலாம் பெருகு மறுவுகள் அருகு மறுவிய பெரிய மணிவர பயிரலாம் பிழியுரண்டொடு களபமுண்டு பிணைந்த பேரழ ஓதலாம் இளவிலொடியோடு நிழலும் அருகு இரவு இலகுதல் பரவலாம் அப்படின்னு முதல்ல 4 வரி சொன்னார். அடுத்தது கொடியிரண்டொடு விடவியொன்று குளிர்ந்தவாறு குலாவலாம் உறவுள் சுருதியும் நினைவு விலகிய தரும வரிநிலை அண்ணலாம் அடியிரண்டையும் அடையும் அன்பர் அறிந்த பெயர் அருளாளனார் அணுகு மலர்மகள் அவனி மகளோடு கரடி கிரியினில் அவிடுதலே அப்படின்றதானது இந்த பாசுரம், பெரிய பாசுரம். அடுத்து எம்பெருமாள் இந்த திவ்யாத்ம குணங்களை அனுபவிக்கிறார் பிரம்மா. எப்படி பெருமாள் அவனுக்கு குணம் என்னன்னா நம்மளால சொல்லி மாறுமா, திருக்கல்யாண குணத்தை வந்து அது எப்படி சொல்றது, ஆழ்வார்கள்லாம் ஒரு குணத்தையே ஊந்துட்டா அப்பனா எவ்வளவு குணம் பெருமாளுக்கு இருக்கும் பாருங்க. நம்மளால ஒரு குணத்தை என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், பெருமாள் தயாமூர்த்தி. நம்ம வந்து இந்த ஜீவாத்மா வந்து எதுக்கும் லாக்கு இல்லை. கையை கூப்பிடத்தார் ஒண்ணுக்கும் அருகதை, அது அருகதை அற்றவர்களா நம்ம ஜீவாத்மா. இந்த ஸ்திரீயும் புருஷனும் இந்த லோகத்திலே இருக்கா, என்ன பண்ணணும்னா கைகூப்பி சேவிக்கலாம். அந்த கைகூப்பத்துக்கும் என் கைகோப்பு செய்கையன் நம்மாழ்வா சொன்னதுக்கும் நம்ம வந்து நம்ம ஆச்சாரியால் தான் நமக்கு சொல்லி தரணும். யாரை எப்படி சேவிக்கணும், எப்படி மரியாதை நடந்திருக்கணும், பெருமாளை எப்படி சேவிக்கணும், எப்படி ஆராதிக்கணும் நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லித்தரா. அவ சொல்லிக் கொடுத்தா நமக்கு அந்த கைகோப்பு செய்கையும் தெரிய வரும். அதான் அஞ்சலி ஓபம் பண்ண சுவாமி தேசிகன் தனி கிரந்தமாக சொல்ற வேறப்பார் இன் முதலாம் காவுக்கெல்லாம் அப்படின்னு. வேறு லோகத்துக்கு எவனு பீஜாங்குற நாயம், இந்த வேறு யாரு என்ன, பிரபஞ்சம் முழுவதும் எம்பெருமானுக்கு ஒரு லீலையாக இருக்கு. அவனுடைய முகோல்லாசத்துக்காக அவனே சிக்ஷிச்ச லோகம் எல்லாமே எப்படின்னா, அவன் விளையாடுவதற்கு உத்தியானம் போன்று இருக்குன்னு வியாக்கியான். நந்தவன் நந்தவனம் போல இருக்கு. நினைச்சா ஒரு அவதாரம் பண்ணுவான், கிருஷ்ணனா வருவான், வாமணனா வருவான், சிவகிரமா மாறுவான், பன்றியா வருவான், மீனா வருவான், ஆமையாகி அன்னமாகி ஆந்திரனிடம் ஓமமாகி ஊழியாகி உலகுந்தரிடம் வளரின்னு சாதிச்சார் கலியன். அப்படி பெருமான் வருவான். இந்த லோகமாகிய நந்தவனத்திலே மரங்கள் எல்லாம் வேல் தரித்துக் கொண்டிருப்பது போல இந்த பிரபஞ்சம் வந்து முழுவதையும் பேரொருளாளன் அந்த ஆதார ஆதேய பாவம்னு சொன்னமே. நம்போ நேற்று இசிபாஷத்த அந்த விஷயத்தை சொல்ற, வேர் ஒப்பார் விண் முதலாம் காவுக்கெல்லாம். இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவன்தான் வேர். ஒரு மரமானது பூமியில எப்படி வேறுந்து இருக்கோ, அந்த வேறு இருந்தாதான் மரம் வந்து பூமி மேல நிற்கும். இல்ல ஆகாசத்திற்கிற மரம் எங்கும் கிடையாது. அதுக்கு இந்த பகவான் என்ற வேர் இருக்க வேண்டும். அது இருந்தால் இதர வஸ்துக்கள்லாம் பூமியில ஸ்திதியாக இருக்கும், அதனுடைய ஸ்திதி பிரவர்த்தியும் இருக்கணும்னு சாய்க்கிறார். இப்படி அவன் தரித்து கொண்டிருப்பதாலே அவன் வந்து தாங்கின்றிருக்கான் நம்மளை. எப்படி தாங்கினான், அவனுடைய சங்கல்பத்தாலே தாங்குறான். ஒரு உரு கொண்டு தாங்கிறானா இல்ல, ஒரு நினைவாலே அவன கண்ண முடினா போறோம் இந்த லோகத்தை நான் தாங்கணும்னா அது மாட்டு தாங்கின்ற அதான் பெருமாள். அதனாலதான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம். சர்வசக்தன்னு சொல்றோம் நம்ம, சர்வ அசக்தான்னு சொல்றா எல்லாரும். இப்படி வேறு ஒப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம், இப்படிப்பட்ட பெருமாள் இன்னும் எப்படிப்பட்டவன் சொன்ன பிரம்மா, விழியொப்பார் வேதம் எனும் கண் தனக்கு அப்படின்னு சொன்ன அடியன். இப்போ இந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலமா உங்கள்லாம் பார்க்கற ஒரு பாக்கியம் இருக்கு. வைசி வருஷா நீங்களும் நான் உபன்யாசம் பண்றதை பாக்குறீங்க. நமது உடம்புல வந்து சக்ஷுஷு அப்படின்னு இந்த பார்வை கண் இருக்கு. இந்த கண்ணனுடைய அந்த ஆகாரத்தின் மூலமாக பார்க்கிறோம். கண் மட்டும் இருந்தா பாத்துடலாமா என்ன, கண்ணுக்கு விழி வேணும். சரி, விழி உள்ள என்ன வேணும், சார் ரத்த ஓட்டம் வேணும். சரி, ரத்த ஓட்டம் இருந்தா போருமா, முடியாது. இப்ப கண்ணுல வந்து கருவிழி இல்லைனாக்க நமக்கு பார்வை தெரியுமா, தெரியாது. இயற்கையாகவே கருப்பும் வெளுப்பும் கலந்தபடி பெருமாள் இந்த கண்ணை படிச்சிருக்கான். எல்லாருக்கும் இந்த வெள்ளை பகுதியில் ஏதாவது தோஷம்னா கண்ணை கசினா ரெட்டு கலர் மாறுது, அந்த அரவை படைச்சுக்கிறது பண்ண மருந்து போட்டா சரியாயிடுது. ஆனா கருவியிலே ஏதாவது அங்கதான் லென்ஸ் இருக்கு இல்லையா, கருவியிலே ஒரு படலத்துல ஏதாவது பட்டு போயிடுச்சுனாக்க கண்ணு நமக்கு வந்து தெரியாம போயிடுது. அது நிறைய பேருக்கு கண் தெரியாம இருக்கா லோகத்துல. அப்போ முக்கியமான சக்ஷுகு சக்ஷுஸ்லேந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க இதாலதான் பார்க்க முடியும். அதனாலதான் பெருமாள் இந்த ஊனக்கண்ணோட என்ன பார்க்க முடியாதுன்னு அர்ஜுனனுக்கும் திவ்யசிவ கொடுத்தான். கொடுத்து சொல்லி அவனுக்கு விபூதி யோகத்துல தன் இதனுடைய ஆகிருதியை காட்டினான். அதே மாதிரி துரியோதனுடைய அப்பா திருதராஷ்டிரக்கும் பெருமாள் சேவை சாதிச்சார். இந்த கண்ணெல்லாம் பார்க்க முடியாது, அவன் ஏற்கனவே அவன் ரெண்டு கண்ணு தெரியாதவனுக்கு பெருமாள் கண் கொடுத்தார். அதான் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தான்னு அந்த அவதார வித்தாந்த அர்ச்சையிலையும் இந்த தேவ பெருமாள் கண் கொடுக்கும் தன்மை உடையவன் சொன்ன சக்திமான் அப்படின்னு காட்டிருக்காரு சுவாமி தேசிகனோட நம் போல ஆச்சாரியால் எல்லாருமே. அப்போ விழியப்பார் வேதவனும் கண் தனக்கா, வேதமாகிய வஸ்துக்கு கண் போன்றவன் இவன் அப்படின்னு. வேதம்னா லோகத்துக்கு கண், அந்த கண்ணுக்கும் கண்ணாயிருக்கான். தெய்வீக கண் போன்றதே இந்த வேதமாகும். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பொருள் என்ன, மறையின் உருவாம் கருடன் உருவாம் மறையின் பொருளாய் பெருமாள் இருக்கான். வெறும் வேதம் இருந்தா போகுது, வேதத்துக்கு பொருள் வேண்மை. பொருள் யாரை பத்தி சொல்றதுன்னா பெருமாளை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அதான் விழியப்பார் வேதம் எனும் கண் தனக்கு, காரப்பார் கருணமழை பொழியும் நீரால். கார் ஒப்பார்னா மேகம், காரொப்பார் கருணமழை பொழியும் நேரால் அப்படின்னு. அதாவது கார் மேகம், மேடு பள்ளம், இதெல்லாம் பார்க்காது, தாரதமியம் பார்க்காது. இவன் பெரியவன், இவன் சின்னவன், பணக்காரன், ஏழை, இவன் நொண்டி குருடி குருவி, இதெல்லாம் பார்க்காது. மழை ஒண்ணு பெஞ்சதுன்னா எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் அது. மயிலாப்பூர் அடிக்குதுன்னா மொத்த மயிலாப்புக்கும் சேர்த்து அடிக்கும் மழை இல்லையா. இந்த பிரதேசத்தை பயணம்னா பெய்யும், அந்த பிரதேசத்தை பயணம்னா பெய்யும். அந்த இந்த ஆறு நரம்புனா நரம்புகளும் அதே போல. காரப்பால் கருணமழை பொழியும் நீரால், நீர் என்ற தயை, நீராகிய தயை, அந்த தயையே நமக்கு நீராக வந்து ஒழுந்திருக்கு. குளிர்விப்பது போல அந்த மழை எல்லோரையும் குளிர்விப்பது போல ஒரு பெரிய பள்ளம் வந்து 50 அடி ஆழம்னா 50 அடி மொத்தமும் ஃபுல் வெள்ளம் வந்து நிறைச்சுட்டு போகும். 500 பள்ளத்தாக்குனா அதையும் நிறைக்கும், 8 அடினா அதையும் நிறைச்சுட்டு போகும். அதோட சுவாவம் அது வந்ததுன்னா மொத்தம் பரட்டின் போடு எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கும். அப்படி இந்த பேரருளால் உயர்ந்தவரும் தாண்டவர் என்ற பேதம் பாராட்டாது. அனவர் மீதும் எம்பெருமான் கருணையாக மழை பிடிவதாலே மேகம் போன்றவர் அப்படின்னு சட்டால் வந்து தேவ பெருமானுடைய அந்த கருடோட்சத்தை சேவிக்கிறது, கொட சேவை சேவிக்கிறதுக்கு வந்து காத்துன்னு இருக்கா. எல்லோருக்கும் சேவை, என்னாலே வர முடியலையே தேவ பெருமானை இந்த வருஷம் எனக்கு கிரோசவனுடைய பிராப்தமாலேயே அப்படின்னு கதறிய எங்கோ இருந்து கதற ஒரு பக்தனுக்கு தேவ பெருமாள் அந்த கொடையை சாச்சி ஒரு உற்சவம் பண்றாள், கொடையாச்சார உற்சவம் பேரு அது பண்றாள். அவருக்கும் பெருமாள் எங்கிருந்தோ வந்தவனுக்கும் சேவை சாதிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் இங்கிருந்த என்ன செவிக்கிட்டான் அந்த காருண்யம் இருக்கு இல்லையா. அப்ப எங்க இருப்பவருக்கு ஒரு சேவை, அவன் திருடி வாத துவயசம்பத்தை நின்று சேவிக்கிற வழக்கும் சேவை பாருங்க இல்லையா. அவன் பிரம்மோசம் பண்ணும்போது பிரம்மன் வந்து நடத்தி வைக்கிறான், பிரம்மாக்கும் சேவை கொடுத்து சூரிய கோட்டியில் இருக்க வாழ்க்கையும் பெருமாள் சேவை கொடுக்கிறான். சாதாரணமான நம்ம வந்து உயர்ந்த ஜாத்தியிலே பிராமண ஜாத்தியிலே இருக்க வாழ்க்கையும் கைங்கரிய வண்ண பலனை கொடுத்துருக்கான். சதுர்த்த வண்ணத்தாருக்கு வாகனத்தை அழை பண்ணும்படிய பாக்கியத்தில் வரதை கொடுத்து இதெல்லாம் அனுகிரகம் தானே. பெருமாள் பெருமாள் அனுகிரகம் இப்படி இருக்குன்னா முடியாது. பெருமாள் அனுகிரகம் இப்படித்தான் இருக்கும்னு யூகம் பண்ணிக்கலாம் இல்லையா. இதெல்லாம் அனுகிரகம், நம்ம கண்ணுக்கு தெரியல சுவாமி எதையுமே. நம்ம கண்ணுக்கு வழி இது இவன் தான் பெருமாள்னு இங்க எதிர வந்து நிக்கிறான், நம்மளால பார்க்க முடியல அவனை பார்க்க முடியல. நம்ம உடம்புல இருக்க திமுரு நமக்கு என்ன பண்றது, ஒரு செல்வ செருக்கு ஞானத்தின் அகங்காரமானது. தேவ பெருமாளையோ எந்த தெய்வத்தையோ நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதோ இருக்க சேவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் நானு. எல்லா பெரிய மனுஷாலும் தெரியும் சுவாமி அத்திவரதம் இருக்காது, ஒரு 40 போலாம் போலாம் போலாம் காத்துட்டே இருந்தேன். ஒரு நாளும் வந்தது பெருமாள் செவ கொடுக்கணும்னு நான் அனுகிரகம் பண்ணேன். போனதோ கோயில்லாண்டு என்ன பண்ண, மயிலாப்பூர்ல ஒருத்தர் வந்தா இப்ப போனா செவிக்கலாம, உடனே லவன் தட்டி கார் எடுத்து நானே ஒய்ஃப் குழந்தை கொடுத்து கிளம்பிட்டோம். போனா இங்க போ 11:30, 12:30, 1:30, 2 கரெக்டா நான் வந்து கீழே வாசல்ல வண்டி விட்டாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் சொல்லிட்டு நடந்து போனவன் இப்பதான் சண்டை சாத்தினா சார் 4:30 தரப்பான் கூட்டத்தை கியூ உள்ளே போக முடியல. நம்ம மாட்டேன் 24 கியூல இருந்தேன். ஹார்ட்லி அயன் 100 அதாவது 1.5 தான் எனக்கும் அத்திவரதற்கும் வித்தியாசம். சென்னையில இருந்து அவர் போய் சேவிக்கிறதுக்கு நான் எப்பவுனா சேவிக்கலாம். ஒரு மத மறப்பு 45 இருப்பாரு, பெருமாள் வெளில இருப்பாரு, எப்பயும் சேவை கொடுத்துருவோம் நமக்குன்னு ஒரு தைரியம் அசட்டு தைரியம். போனேன், ஓ நான் வந்திருக்கேன், 40 கழிச்சு லைஃப்ல ஒரு தடவை தான்டா என்ன பார்க்க போறேன், இவ்வளவு தாமதிச்சு வந்தியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு டிக்கெட் 3,500 கொடுத்து வாங்கினேன். கொடுத்தும் 24 நின்ற. ஆனா அதுலயும் ஒரு கருணை மழை பொழிந்தான் இந்த காருண்யமூர்த்தி. என்னன்னு கேட்டாக்க கியூல நின்றோம், காத்தால சுத்தித்தான் மாடிட்டு போனோம். நின்றோம் முடியல. எவ்வளவு நாயிரம், 1-2 இருக்குன்னா ஒரு அன்னாகாரம் இல்ல. அப்புறம் அப்படி ஏறி குவிச்சு போயிட்டு மடத்துல போயிட்டு ஐஷிங்கர் எல்லாருக்கும் அந்த தயாரெல்லாம் பண்ணிருந்தோம். அங்க போய் ஆகாரம் எடுத்து திருப்பி வந்து கியூல நின்றோம். கரெக்டா நைட்டு வந்து 12:10 அன்னைக்கு ராத்திரி முதல் நாள் காத்தால் நின்றவன், மறுநாள் நைட்டு 12:10 அப்போ சேவை கொடுத்த ஒரு க்ஷணம் தான். இந்த ஒரு க்ஷணம் பார்க்கறதுக்கு பெருமாள் இவ்வளவு காக்க வச்சுட்டானு மனதுல ஒரு வெறுவதப்பு தாங்கல. பார்த்த உடனே ஏதோ அடியன் பண்ண பூர்வம் அடிய பிராத்தாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க எழுந்த அத்திவரத்தில் நின்னத்திற்கு கூடத்தை சேவிச்சேன். படுத்துறதுக்கு கூடத்தை பாக்கியம் இல்ல சேவிக்கிறதுக்கு. உடனே ராமதர் பிரதரா கைப்பிடிச்சு டக்குன்னு உள்ளார். நானும் என் பையன் பத்னியும் உள்ள போயிடணும். நம்ப மாட்டேங்க அப்படி சேவை பார்த்த உடனே அழுக பீரிட்டு வர்றதை எனக்கு தாங்க முடியல. அந்த திருவாடியும் திருச்சங்கும் அந்த பெருமாள் அகண்ட திருமேனியும் அகண்ட மாதிரி அகமேவ பரதத்துவம் சொல்லி மாற நிமித்ரா மாறி ஜெயசிகன் மங்களாசாகரம் பண்ண அத்திக வரதர் அப்படி நிக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் நல்ல எழில் மதிய திகழ்ந்ததாதானமும் சொன்னது சாட்சாத் தேசிகன் வந்து அந்த திருவமண்டலத்தை பார்த்தே எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட மாதிரியான ஒரு அனுபவமானது அந்த தாங்களை எங்களுக்குலாம் அந்த ஒரே அழுகு பீரிட்டு வருது. எனக்கு அந்த 24 மணி இந்த கட்டத்தையும் பெருமாள் 15 நிமிஷம் அந்த கைத்தோல் உட்காந்து பெருமாள் கொடுத்தா சாமி, 3 பேரும் திருச்சின்னமாலை மொத்தமா மனசுல மனசார தியானித்து சேவிப்போம். ஏன்னா அது அத்தீராளா பெருமாள் வந்தார் ஆணிவரி தேரின்மேல் அழகர் வந்தார்னு சொல்லும் போது இதான் இவனுக்கு நிகழி வந்தான். எழில்மது திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குலைகளில் எதிர்பற உகந்த மகரமும் முன்னாடி இந்த போன உபன்யாசம் முந்தின உபன்யாசத்தை பார்த்தமே அத வந்து அப்படி பெருமாள் சேவித்தான். அந்த ஒரு ஒரு தட்டு தட்டர் மண்டையில வந்திருக்கா 40 வருஷம் கழிச்சு வெள்ள வர வந்து முதலாளி வந்து சேவிக்காம உக்காண்ட போய் ராமாயணம் படிச்சுட்டு இருக்க என்னடா ஒரு தட்டுல தட்டு தட்டுனார பெருமாள். அப்ப புரிஞ்சுட்ட ஓஹோ இவன் வேற விஷயம்டா, நம்ம வேற விஷயம், இவன் வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு மனசுக்கு. அதுல இருந்து ஒரு மாதிரி பெருமாள் திருத்தி பண்ணி கொண்டு நமக்கு அவர் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சார் அந்த வரதன். அதனால சொன்னாரு, ஏன்னா காரப்பா கருணை மழை பொழியும் நீரானு சாஜோ சாமி தேசிங்க. இப்போ எனக்கு ஒரு சிக்ஷையும் கொடுத்த ஓ நம்ம குழந்தை ஏதோ பிரபலம் படிக்கிறான் பத்தி நான் பேர் சொல்லித்தரான் ஒழிஞ்சு போறான் போ ஒரு 10 நிமிஷம் கல்ல ஏதோ நிற்போம் உக்காத்தி உப்போம் உக்காத்தி வச்சு கிளம்பிட்டார். அந்த பட்டத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரான்னா அவர் ஏறதோ வீக்கு வந்துட்டு அவரை விசாரிச்சுட்டு இருந்தார். அந்த கட்டத்து உள்ள அன்னைக்கு அத்திவரம் சேவிக்கும் போது வெளில வந்துட்டு வெளில உன்ன யாரா வெளில போசுறதுன்னு கேட்டார். உள்ள இருந்து நீ இருக்க வேண்டியதுல அவன் யாரும் போசணும், என் புத்தி பாருங்க பெருமாள் சேவை கொடுக்கலாம் பட்டர் மூலம் நியமிச்சாலும் என்னுடைய கர்மம் அங்க நிக்க உடல வெளில தள்ளி விட்டேன்னா டைம் ஆயிடுச்சு போ எத்தனை பேர் சேவிக்கணும்ன்ற வா வான்னு அங்காத்து மாமி என் பையனை கூட்டு வந்துட்டு வெளியில அப்புறம் போன பிரயத்தனம் மட்டும் போக முடியல. அதனால இந்த லைஃப்ல நமக்கு ஒரு தடவை இனிமே பயிலான அங்கதான் சேவிக்கணும்னு நியமிச்சுட்டான் பொழுது பெருமாள். அதனால இப்படி வர காடு மேடு பள்ளம் எதுன்னு தெரியாமல் பெருமாள் வந்து அப்படி இந்த காரப்பா கரணமழை பொழியும் நீரால் கடல் ஒப்பார் கண்டிடினும் காணா கொடுத்தால் அப்படின்னு பெருமாளை வந்து சமுத்திரத்துக்கு ஒப்பா சொல்றது சம்பிரதாயம். இப்ப நம்ம இந்த பீச்சுக்கு போறோம், இந்த சமுத்திரத்தின் மொத்தத்தையும் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு ஏகதேசமான திருமேனி சமுத்திரம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த நம்ம போய் மேல போயிட்டு பார்த்தாக்க ஒரே ஜலமாக கொஞ்சம் திட்டா தெரியும் பூமி அவ்வளவுதான். இந்த ஹெலிகாப்டர்லாம் போய் பாக்குறாள், மேல போயிட்டு ராக்கெட் எல்லாம் போயிட்டு பாக்குறாளே, நமக்கு அந்த சக்தி கிடையாது. இந்த சக்தியோட பார்க்க முடியுமா? ஏகதேசமா சமுத்திரம் எவ்வளவு விஸ்தீர்ணம் தெரியாது, எவ்வளவு ஆழன்னு தெரியாது. ஆனா பெருமான சமுதிரத்துக்கு ஒப்பா சொல்லும் போது கடல் ஒப்பா கண்டிடினும் காணா கூத்தாலும் சாய்ச்சார். ஏன்னா இந்த திருமேனி அவனுடைய திவ்யாத்ம சுரூபம் இந்த பேரரு எழுபது திகழ்ந்த வதனமும் அந்த இருவரை சேர்ந்த மகுடமும் எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு சமுத்திரத்தையே பார்க்கும் மாதிரி மொத்த சமுதிரத்தையும் பார்க்கும்படியான பாக்கியத்தை பிரம்மாக்கு இந்த பெருமாள் கொடுத்த நமக்கு இன்னைக்கு அஸ்தியில கொடுத்துருக்கான். எழில் அத கடலப்பார் கண்டிடும் காணா கூத்தால் அப்படின்றார். நீரப்பா இளமளிக்கும் தன்மை தன்னால் ஜலம் பூமி முழுவதும் என்றும் வாடாமல் இருப்பதற்கு அவனே மழையை கொடுக்கிறான். மழை என்பது இங்கே கருணைன்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்த பயிர் பச்சு உஜ்ஜீவனத்துக்கு பெருமாள் பஞ்சபூதங்களாலே அனுகிரகித்தான். நம்மளை போல சாதாரண இந்த அழிய போற சரீரத்து உள்ளவாழ் ஜீவாத்மாக்களுக்கு அகங்காரத்துல ஆடிட்டு இருக்கமே நமக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நிலமப்பார் நீரப்பா நிலமப்பா நிலமப்பார் நீரப்பார் நிலமளிக்கும் தன்பதன்னா நிலமப்பா நெடும்பிழைகள் பொறுக்கும் நேரான நிலம். நிலமப்பார்னா நிலமானது பூமின்னு அர்த்தம். பூமினா அதாவது பொறுமைக்கு எல்லையான பிராட்டி, அவருடைய பொறுமைக்கு எல்லை வகுக்க முடியாது எப்பயுமே. அப்படி பேரருளான பொறுத்துட்டு இருக்கான், நம்ம செய்யற புண்ணிய பாபங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்படி நேற்று சொன்ன உபன்யாச ரெண்டு பக்ஷம் இருக்கு, ஒரு பக்ஷம் கர்மத்தை அனுபவிட்டு ஒரு பக்ஷம் கர்ம அனுபவிப்பாளர் பார்த்துட்டு சாட்சி பூத்தராக இருக்குன்னு பார்த்தோமே. அதை போய் பொறுமையா இருந்து ஆடுறவெல்லாம் ஆடட்டும். கிரண்டு கசுபு வந்து ஆடினான், ராவண வந்து ஆடினான், அதுக்கப்புறம் சிசுபால வந்து ஒரு ஆட்டம் போட்டான், எல்லா ஆட்டத்தையும் கம்சன் வந்து ஆடினான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லாம் நம்ம பண்ண அபராதங்களை பார்த்து நம்ம பண்ண அனாச்சாரங்களை பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் பூதேவி பூமாதேவி பெருமாள் சகிதமா வந்து பார்த்து பொறுமையா இருக்கான்னு அவனோட ஒரு பொறுமசாலி எங்க லோகத்தை பார்க்க முடியுமா? நிலமொப்பா நெடுங்கிழைகள் பொறுக்கும் நேரால் அப்படின்னு எத்தனையோ அபச்சாரங்கள் எத்தனையோ எத்தனையோ அனாச்சார விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும். நம்ம உடம்புல இருந்து கழிவு வருதை காத்தால இறந்த ஒண்ணு அதை தாங்கிட்டு இருக்கு சுவாமி. பூமி பெருமாளுடைய கட்டளைக்கு பொறுத்துன்னு எல்லாம் பூதேவி தாங்கிட்டு இருக்காது. அவன் படத்த சிச்சிதான் எல்லாமே. இது சரீரம் தான் சரியா, ஒரு ஆகாரம் போனோம் ஆகாரம் போனா வெளியில போனோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானே. அது இருக்கட்டும். இப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரம் காரத்தால உள்ள போய் சிஸ்டத்தை சரி பண்ணிட்டு அதை எடுக்க வேண்டிய எடுத்துன்னு தள்ள வேண்டிய தள்ளது வச்சிருக்கான பெருமாள். அவன் பண்ண அனுபவிக்கணும் தானே, இது வெளியிலேயே வராட்டா நம்ம கதி என்ன பாருங்க. சிஸ்டம் ஒரு உபன்யாசம் ஒரு மணி நேரம் கேட்கறோம்னா நம்ம மலமூத்த விசர்ஜனம் பண்ணாம ஒரு மணி நேரம் கை கட்டிட்டு உட்கார்றதுக்கும் ஒரு காலட்சேபம் கேட்கறதையும் பகவத் ஸ்மரணம் பண்றதுக்கும் கோபத்தில் படுறது கைங்கரியம் பண்ற தயத்தில் நமக்கு வந்து இந்த உபாதைகளை தான் இல்லாம பெருமாள் பண்ணி வைக்கிற இதுதானே அனுகிரகம் இந்த சாதாரணமான மனுஷாளுக்கு இல்லையா சொல்லுங்க. நீங்க பாருங்க கியூல போய் நின்றுட்டான் பேர் என்னது திருப்பதியில போய் நிக்கிறான் 12 மணி நேரம் ஆகுதுனா 12 மணி நேரம் ஆகுதுனா மனுஷனுக்கு உபாதை வரும்னு சொல்லிட்டு அங்கங்க டாய்லெட் எல்லாம் கட்டி வச்சிருக்கானே பெருமாள் அவன் மனசை சொல்லி இதெல்லாம் கட்டிட்டான் எல்லாத்தையும் இல்லையா. ஒண்ணுகளை பழைய நாள மாதிரி போற இடத்துல போவோம் வர இடத்துல போவாங்க யார் போவான் திருப்பதிக்கு. இவ்வளவு வசதியும் வாய்ப்பும் பெருமாள் டிடிடி மூலமா ஏற்படுத்தி கொடுக்கவே அத்தனை பேரும் 10,000 டிக்கெட் வாங்கி போய் பெருமாள் சேர்க்கிறான் இல்லையா. அப்போ எவ்வளவு பொறுமையா பெருமாள் அனுகிரகம் பண்றான் நமக்கு. நமக்கு தான் பொறுமை இல்லையா குறுக்கோயில போய் பெருமாளை சேவிக்கலாமான்னு தோன்றது. ஒரு மணி நேரம் கியூரணந்தா என்ன சுவாமி நிந்தாக்கா வேர்க்க போகுது வேர்த்தா சுகர் குறைய போறது அது தெரியும் நமக்கு டாக்டர் தான் சொல்றான். ஆனா இருந்தாலும் 10 நிமிஷம் போய் திருப்பா சேவிச்சுட்டு வந்துருமா பெருமாளை சேவிச்சிருமா அந்த தள்ளிட்டான் சுவாமி என்ன ஒரு கணம்தான் ஒரு கணம் தான் வந்து பெருமாளை பார்த்தா ஜருகண்டின்னு தள்ளிட்டான் சுவாமின்ற. ஆனா நார்த் இந்தியால இருந்து மொட்டையாச்சின்னு கையில ரெண்டு பையன் தலை ஒரு குழந்தைய வச்சுன்னு வரா சுவாமி ஒன்றரை நாள் இருந்துட்டு பெருமாள் சொல்லிருப்பான் அவனுக்கும் ஒரு கணம் தான் திருப்பாவில போறவனுக்கும் ஒரு கணம் தான் பெருமாள். இன்னார் இணையாரு என்னவார் இல்லை எல்லாருக்கும் ஒரு அனுகூலம் தான் பிரம்மனுக்கும் சரி சாதாரண பிச்சைக்காரனுக்கும் சரி போ நீ அதான் ஏதோ ஏதோ சிருஷ்டி பண்ணிட்டான் ஒழிஞ்சு போ இன்னாலும் கொடுத்து தள்ளுறான் அனுகூலத்தாலே அந்த கருணையினாலே கொடுக்குறான் நமக்கு இப்படி இல்லவப்பா நெடுங்கிழைகள் பொறுக்கும் நேரா அப்படின்னு அங்க போய் விரமணிக்கிறோமா இந்த சுவாமி சரியில்லை அந்த சுவாமி சரியில்லை அந்த பட்டர் வேணும்னே பண்றாரு சுவாமின்னு அங்க நினைஞ்சே பெருமாள் இருக்கு அவரே கைங்கிரம் பண்றவாரே ஒரு பாகவதம் சார பட வைக்கிறது. இதுதான் நம்மளுடைய கர்வத்தினாலே பண்றோம் மமதையினாலே பண்றோம் எல்லாம்னா பாபகோஷ்ட போய் சேரப்போகுது நமக்கு சேர்ந்துட்டு இருக்கு நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம் நான் மட்டும் பண்ணல எல்லாரும் பண்றா. நிலவப்பா நெடுங்கிழைகள் பொறுக்கும் நேரார் ஆரப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டார் அப்படின்னு இவருடைய குணத்தை வந்து அழைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவனுக்கு ஒரு உபமானமான குணம் எதையும் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து தருளாளர் தாமீனு தருளாளர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்றாரு இந்த பாசுரத்தை. இன்னும் இது நிறைய விஷயம் சாத்தியம் இந்த பாசுரத்தை நான் மேலோட்டமா தான் விஜயாபனம் பண்ணிட்டு அர்த்தத்தை. அடுத்து பிரம்மனுடைய விஷயத்த புரிஞ்சுட்டு பேரருளாளன் பிரம்மன்ட்ட பேசுறப்பா இவ்வளவு ஆய்மையை வேள்வி பண்ணி என்னை வர வச்சுட்ட உனக்கு நான் ஏதாவது ஒரு பண்ணனவை ஏதாவது வர கேளுங்க எந்திலமும் குறித்தால் குறிசை எழில் பறிகொண்டு அன்னமுயர்த்த செய்யோ நன்று வேள்வி செய் மேதையின் மேல் முன்னிலையாகிய மூர்த்தியன் நான்முக மற்றும் உனக்கு என்ன வரம் தருவோம் என்று நாதனியம் வீரனே தேசிக்கின்றார். அந்த பேரருளாளர் நாதன் கேட்டான் பிரம்மா கிட்ட உனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணண்டா என்ன வேணும் கேட்டுனான். பிரம்மா கையகுப்பின சுவாமி நான் பண்ண அயமேதத்து வந்ததே பெரிய அனுகிரகம் எனக்கு வேற ஒரு விஷயம் அபேட்சை இல்ல சுவாமி சேவைதான் பாக்கியம் சதா வசந்தி சூரியகாண்டு தேவர்கள்லாம் அங்களை சேவிச்சுட்டு இருந்தா வைகுண்டத்தை சேவிக்கிறா இந்த லோகத்தை இகபர சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த அழியக்கூடிய சரீரத்துடைய சகல ஜீவாத்மாவும் உன்னை இங்க கண்ணார கண்டு போற வேணும் அப்படின்னு பிரம்மா பெருமாட்ட பிரார்த்தனை பண்ற. இங்கே எழுந்தர்களுக்கு வேண்டு வாழ்க்கை வேண்டிய வரங்களை கொடுத்து தேவரீர் ஸ்ரீவைகுண்டம் போல இங்கேயும் திருப்பாக்கடல் போல இங்கே நித்தியமாக வசித்து இந்த மெய்வரத க்ஷேத்திரம் இங்க வந்து உண்மையான பெருமாளுக்கான அடியவருக்கு மெய்யனாகிய தெய்வனாகிய என்று சொல்வது போல இங்கு உண்மையான பெருமாள் சத்தியவரத க்ஷேத்திரமா இங்க எழுந்திருந்து சகலருக்கும் நீர் இந்த அத்திகிரி மலை மேல் கருகிரி மேல் இந்த கற்பகமே என்று தேசிகன் வெவ்வேறு இடங்களிலே சாதிப்பது போல இங்கு நீர் இருந்து ஒரு யானையாக இருந்து இங்கே தேவரீர் இந்த புண்ணிகோடி விமானத்தோடு இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் சொல்லி இந்த பிரம்மன் வந்து பெருமாள்கிட்ட வந்து வேண்டிந்த. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இந்த பிரம்மா வந்து அவருடைய காலம் முடிஞ்சது கிளம்பணும் பிரம்ம சத்தியோகம் கிளம்புற பிராட்டியோட சரஸ்வதி தேவிகளோட கிளம்பிட்ட. அப்போ இந்த எப்படி பெருமாள் ஆராதிப்பு அவர் வந்து அந்த யுக தர்மத்தை பிரத்யேக தர்மத்தின் பிரகாரம் பெருமாளுக்கு அஸ்வமேதம் பண்ணி வரவழைச்சு ஆராதிச்சார். பின்னாடி அவர் போயிட்டு வந்து யார் ஆராதிக்கிறது பெருமாள் அதனாலே எப்படி ஆராதன பஞ்சகால பிரக்கிரைய இந்த மகரிஷிகளுக்கு அனுகிரகிக்கிறான் பிரம்மா. இந்த பெருமாளை இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன அபிகமனம் முதல்ல உபாதானம் அப்புறம் ஜெய் சுவாத்தியாயம் அப்புறம் யோகம் அந்த நிலைகளை சொல்லி சென்று மலர் பறித்து என்னாதன் சேவடி போது கொண்டு நன்னட நீசுடர் நன்முகவாச விலகொடுத்து கண்ணலில் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கரிபடைத்து பின்னும் செவித்தவன் பாதம் பணிமின்கள் எந்தனே அப்படின்னு பிரம்மா சொல்றார். சென்று மலர் பறித்து நித்தி நிறுத்தம் நாளும் புது மலரால் நீரான சுவாமி நம்மாழ்வார் வாக்கு திருவாரூர். அதே போல சென்று மலர் பறித்து என் நாதன் சேவடி போது வந்து அவன் திருவடிக்கு உகந்த புஷ்பங்களை பறித்து நன்னர நீ சுடர் தூவி நன்னான ஒரு அதாவது சுத்தமான சுத்த தீர்த்தம், அந்த சுத்த தீர்த்தத்தாலே அவனுக்கு திருவாராதனம் இல்ல திருமஞ்சனம். நன் முகவாச வில கொடுத்து அப்படின்னு அவனுடைய திருமணிக்கு என்னடா சொன்னா திருவாரணத்தை சில பேராத்த இன்னும் வச்சுருக்கா, வெத்தலைவாக்கு பழம் சமர்ப்பிப்பா, தூபதீபம் சமர்ப்பிப்பா, எல்லாம் சில பேர் முடிஞ்சுபா வந்து தளுர் மாசங்களில கூட சில வார்த்தை நான் பார்த்திருக்கேன் வந்து நித்தியமே இந்த தீபாவளி மருந்து பண்ணுவான், தளுர் மாசம் மருந்து பண்ணியா நித்தியமே ஒரு ஸ்பூன், அது எப்படிதான் ஒரு ஸ்பூன் பண்ணி இழுத்துவான்னு தெரியாது சுவாமி, ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மருந்து பெருமாள் நித்தி திருவாரணத்தை 4 மணிக்கு அம்சம் பண்ணக்கூடியவா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருந்துருக்கா மனுஷாருடைய தெரியும் அப்படி பண்றா நித்தி நித்தியம் மருந்து இல்ல சுக்குப்பொடி மாதிரி அம்சம் பண்றா பெருமாள் குளிர்க்கு இருக்கணும்னு சொல்லிட்டுனா இதெல்லாம் எப்படின்னா அந்த பெருமாள் அவாத்து பெருமாள் மேல அவளுக்கு உண்டான பக்தியாலே செய்யப்படுறது. இப்படி பெருமாளுக்கு அன்னம் சீடை கறி படைத்து பின்னும் செவித்தவன் பாதம்னா முடிஞ்ச அளவுக்கு பக்ஷம் நித்தியம் நம்மளால பக்ஷம் பண்ண முடியாது. தவச தண்ணிக்கு அந்த சுவாமி போஜனத்துக்கு வந்து பண்றதுக்கே வந்து பற்காரம் வரானா மாமிக்கு இடுப்பு வலி மாமாக்கு காது வலி உட்காந்துருக்கோம். ஆனா பிரம்மா என்ன நியமிச்சிருக்கா பாருங்க, இங்க வரதனுக்கு நித்தியம் பக்ஷம் பண்ணணும் சொல்லியிருக்காரு. பின்னும் செவித்த அவன் பாதம் பனிமென்கள் அதாவது கண்ணலில் அட்டுவத்தோடு சீடை அன்னம் சீடை கறிபடுத்து அப்படின்னு கரினா கரமுதன் சொல்லலாம் அந்த இடத்துல சீடை யாரு உருட்டுறது சீஜெயந்திக்கு உருட்ட முடியல அடியேன். அன்னம் சீடை கரிபடைத்து பின்னும் செவித்தவன் பாதம் பனிமின்கள்னா திவப்பிரபந்தம் முதலாகிய பாஷ்யாதிகள வேதத்தையும் பெருமாளுக்கு திருச்சவை சாதிக்கிறதுக்கு சேவிச்சு மந்திரோஷ்டம் பண்ணி சிவகாலம் பண்ணி பாராயணம் பண்ணி பஞ்சவால பிரக்கையா இருந்து யோகம் வரைக்கும் அர்த்தஜாமம் வரைக்கும் அவனுக்கு ஆராதனத்தை ஒரு நாளில் 5 நிலையிலே ஆராதிங்கோன்னு சொல்லி பிரம்மாவந்த ரிஷிகளுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு போனார். அப்புறம் வந்து அவர் என்ன பண்றனா அடுத்தது அவர் தன்னுடைய காரியம் முடிஞ்சதுங்க வந்த யாகசாலை நிர்மாணம் பண்ணார், அத்திரியை வகுத்து கொடுத்தார், 4 பாகமா பிரிச்சார், யாகம் பண்ணர் எல்லாரையும் கூட்டார், இவர் சரஸ்வதி கோபத்தையும் போக்கினார், போக்கு யாகம் வந்த பெருமாள் வந்த பெருமாள் பேரழக வர்ணிச்ச பெருமாள் இப்படிப்பட்ட குணங்களை சொன்னார், அப்புறம் பெருமாள் ஆராதிக்கும் முறையும் கொடுத்த பெருமாட்ட விண்ணப்பத்து நீர் இங்கே இருக்க வேண்டியது சுவாமி, அதனாலே நான் வைகுண்டம் போறேன், வைகுண்டமாகிய அவருடைய சத்தியலோகத்துக்கு போறேன், அவருக்கு காரியம் இருக்கு, அவருக்கு அடுத்த பெருமாள் நியமிச்சிருக்கானே, இப்ப ஒரு வெக்கேஷன்ல வந்து திவுதேசம் சேவிக்கிற மாதிரி சேவிச்சுட்டு கிளம்பிட்டா திருப்பி டியூட்டி ஜாயின் பண்ண போயிட்டு அதனால அங்க கிளம்பியாச்சு, அவர் கிளம்பி அங்க போய் ஆழிரலை வினகடிவான் அயமேதம் முடிந்ததற்கின் வேடமலையின் அயகனால் விடகொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரை மாற்றியிடும் நான் முகந்தான் ஒழியெல்லாம் அழியாத யோகம் அடைந்திருந்தானே சாய்த்த. இப்படிப்பட்ட இந்த பேரொழால் அனுகிரகத்தை பற்றி பிரம்மா அயமேத முடிந்ததற்பின் வேளமலை நாயகனார் விடை கொடுக்க பெருமாள் விட சாதிச்சிட்டார். அப்பா நீ கிளம்பவும் லீவு முடிய போத போய் டியூட்டி ஜாயின் பண்ணு சொல்லிட்டார், அதனால கிளம்பினார். கிளம்பும் போது என்ன பண்ண சரஸ்வதி சாவித்திரி எல்லாரும் கூட்டினர் வாங்கோ கோபம்லாம் சரியா போயிட்டு பெருமாள் சாவி கொடுத்தார், சந்தோஷமா இருப்போம் மேல காரியம் இருக்க பெருமாள் நியமிச்சுட்டான் கிளம்பிட்டார். விடை கொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரை மாற்றிவிடும் நான் முகந்தான் ஒரு கணத்துல எல்லாரையும் மாற்றக்கூடியவன் நான்முகன், அந்த நான்முகனுக்கு அந்த நாழிகையில் வானவரையும் மாற்றிடும் நான்முகன்தான் ஒளி எல்லாம் அழியாத அப்படிப்பட்ட பெருமாள் இவருக்கு விடை கொடுக்கவே பிரம்மா இதை கேட்ட பிரம்மாவும் அண்டத்திற்கெல்லாம் லோகங்களுக்கெல்லாம் எல்லா லோகத்தையும் இல்ல சத்தியலோகம் அங்கே போய் இந்த மெய்வரத கஷேத்திரத்தின் பெருமையை அங்க பரப்ப போயிட்டார். அவர் சங்கல்பத்தாலே பேரொழிலான இங்கே நிறுத்தி இங்கே நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையின் பேரிலே பெருமாளும் இசைந்து இங்கே இருக்குன்னு சாதிச்சார். அந்த அனுகிரகத்தை நினைச்சுண்டு பேரொழிலாளன் கிளம்பினர் அப்படின்னு அப்போ பெருமாளை போய் சேவிச்சாராம். இந்த விஷயத்த அப்படியே ரங்கநாதன் விஷயமா சாய்கிற சுவாமி தேசிகன் பாதுகாசகர்கள் பிம்ப பிரதிபிம்ப பத்ததியில சாய்ச்சார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இந்த பாதுகை ஒரு கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிறா சுவாமி, இந்த கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் போதுன்னா இந்த பிரம்மா வந்து பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணி வைக்கிற இந்த அஸ்வமேதத்தையே பிரம்மோத்சவம் நினைச்சு போனோம் போ பேரொருளோட ரங்கனா நினைச்சுக்கலாம் மனசுல இப்போ இந்த பாதுகாசம் இப்ப பெருமானை சேவிக்கும் போது சிரசை வணங்கி சேவிக்கிற பெருமாள் திருவடியில பாதுகை சாத்தின் பாதுகையில ஏகப்பட்டதான இந்திரநில கற்கள் இருக்கு, மரகத பச்சை இருக்கு, அப்புறம் நானாவித வர்ணத்திலையும் இருக்கு, வெள்ளக்கற்கள் இருக்கு. முக்தா பஞ்சதியில வெள்ளக்கற்களை பத்தி பேசுற, அப்புறம் பார்த்த எல்லாமே கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்ப போய் பிரம்மா சேவிச்சார், சேவிச்ச பார்த்தாக்கா திருவடி மொத்தம் ஒரே பிரம்மாவா தெரியறது. ஏன்னா ரெண்டு திருவடி ஆச்சு, இந்த பக்கம் எத்தனையோ கற்களுக்கு இவ்வளவு பிரம்மா, அந்த பக்கம் பார்த்தா அந்த திருவடியில பார்த்தா அவ்வளவு பிரம்மா, பார்த்தா ஜொலிக்கலாம் பிரம்மா. இது என்னடா இதுனா ஒரு ஆளுக்கு இவ்வளவு பேர் தெரியல திருவடி கீழன்னு பார்த்தாக்கா தேசிகன் சொல்றாரு அந்த இடத்துல, இல்ல இல்ல ஏ பாதுகா தேவியே, நீ இப்படி உன் திருமேனி பிரம்மாக்களை பிரதிபலிப்பை எதை போல இருக்குன்னு கேட்டாக்கா, வரும் கல்பங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மான்னு சொல்றாரு. பெருமாள் வாயசத்துக்கு 100 வயசு அவருக்கு, பிரம்ம ஆயுசு 100 வயசு அப்படி ஒரு ஒரு உபன்யாச கணக்கு சொன்னோம் நம்ம இல்லையா, அவருக்கு அது ஒரு 100 வருஷம் அப்படின்னாக்கா, நீ இவ்வளவு பிரம்மா ரெடியா கியூல இருக்கா போல் இருக்கு. இப்ப இப்ப அயமேத வேண்டி பண்ண பிரம்மா அவர் சீட்டு காலியா இருக்கா, அடுத்த பிரம்மா வந்து ரெடியா இருக்கா மாதிரி இத்தனை பிரம்மாக்களை முன்னமே சிட்டிட்டு வைத்தது போல இருக்கு. பாதுகாதேவேன்னு சுவாமி தேசிகன் பிம்ப பிரதிபிம்பத்திர சாய்த்தார் ஸ்லோகம் நீ எடுத்து வச்சு சொல்லணும், மாத்த எடுத்து வைக்க மறந்து போயிட்டான் ஸ்லோகம் உபஸ்தி இல்லை அடியனுக்கு. அப்படி சாய்த்தா அப்படி பிரம்மா விடைபெற்று ஒரு பிரம்மா போறதும் எல்லா பிரம்மாவையும் பார்த்துட்டு கிளம்புறாரு அவர் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார் பாதுகாசகத்துல பிம்ப பிரதிபிம்பத்தில. அப்படி இந்த இந்த வேலை இந்த வேள்வியை முடித்த பிரம்மா பெருமாள்கிட்ட உத்தரவாயின்னு தன்னுடைய சுவகிரகமான சத்தியலோகத்துக்கு எழுதிட்டாருங்க. அடுத்தது பேரொருளாளன் எப்படி ஒரு யுகத்துக்கு மட்டும் இந்த கலியுகத்துல மட்டும் பேரொருளாளன் இங்க இல்லை, அவருக்கு எல்லாம் அத்தி கச்சிதத்தில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தா நம்ம இப்ப பாடுறோம். இந்த நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த பாஷிகாராதிகள், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஆளவன் தான் 4 மணில இருந்தா நமக்கு தெரியும். இந்த ஆழ்வார் பாடிதேன்னு பாட்டை வச்சு சொல்றோம், ஒரு 7-6 வருஷம் வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியும், அதுக்கு இந்த நம்மளுடைய இந்த அந்த புராணங்களை பிரம்மாண்ட புராணங்களை வாசித்தாதான் தெரியும். அதெல்லாம் வாசித்து தான் தேசிகன் நமக்கு இந்த பாசங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த யுகம் மட்டுமில்ல, சதுர்யுகத்திலையும் இந்த பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ண சொல்றதை பின்வரும் இப்ப 25 பாசுரங்கள் ஆயிருக்கு, பின்வரும் பாசுரங்கள் 29 பாசுரம் மொத்தம் இது, பின்வரும் பாசுரங்களை சொல்லி இந்த மெய்வரதமானியம் இல்ல அத்தீர்மாப்பி என்ற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுறார். இப்போ பிரம்மா பெருமாளை பத்தி பேசி வைகுண்டத்திலே இருந்த பெருமாளே இங்க வந்து அனுகிரகம் பண்ணேன்னு பேசி பெருமாளுடைய குணாதிசயங்களை சொல்லி, அப்ப அவருடைய அதுலயே திருவுள்ளுவர் வந்த வரத பெருமாள் என்ன பண்ண, உனக்கு வரம் கேட்டார், உனக்கு வரம் வேண்டாம் சுவாமி, நான் வந்து எனக்கு போறோம், நீ இங்கிருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனை பேர்ல பெருமாள் ததாஸ்துன்னு சாதிச்சார். பண்ண பெருமாள் ஆராதிக்கும் ரிஷிகளுக்கு எல்லாம் இந்த பிரம்மா வந்து உபதேசம் பண்ணி பஞ்சகால பிரித்து உபதேசம் பண்ணி அடியேன் வந்து சுக்கிரகத்துக்கு ஏழ்றேன்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு பிரம்மா வந்து தன் பிரம்மலோகத்தை அடைந்தார் என்பதானது இந்த பாசுர பத்தியம் குறிச்சிருக்கார். இதுல அடுத்தது மேற்கொண்டு பேரொருளாளன் 4 யுகங்களிலும் எப்படி வந்து பெரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான் என்ற வரலாற்றை இந்த ஆலய தினத்திலே பாக்கியம் இருந்தா சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.